கண்ணா நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா காலம் மாறினால் கௌரவம் மாறுமா காலம் மாறினால் கௌரவம் மாறுமா நெவர் நீயும் நானுமா கண்ணா நீயும் அந்த நாள் முடிந்ததா பாரதம் நாளைய பாரதம் யாரதன் காரணம் நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா நீயும்